நீளம் இளமை புத்தகம் அழைக்கு தயா மயக்கு தயா கண்ணாலே ரெண்டு கண்ணாலே இளம் பூங்காற்றும் நான் எழில் நீரூற்றும் நான் என் அங்கம் உன் கையில் மிருதங்கமே அழகு சித்திரம் இளமை புத்தகம் அழைக்கு தயா மயக்கு தயா கண்ணாலே ரெண்டு கண்ணாலே இளம் பூங்காற்றும் நான் எழில் நீரூற்றும் வைகை தோளில் வைகை காதல் பொய்கை என்னோடு நின்றாடு வைகை தோளில் வைகை காதல் பொய்கை என்னோடு நின்றாடு கலைஞன் கண்டாலே சிலையும் கண்டாகும் அழைத்து கொண்டாலே அமைதி உண்டாகும் மதுக்கடல் என சுவை தரும் உடல் உனது பொன்னேடு புது கவிதைகள் தினம் இதழ்களில் எழுதி கொண்டாடு அழகு சித்திரம் இளமை புத்தகம் அழைக்கு தயா மயக்கு தயா கண்ணாலே ரெண்டு கண்ணாலே இளம் பூங்காற்றும் நாம் எழில் நீரோட்டும் நாம் பூவாடை அடைக்கும் அத்தானை கடல் தழுவிடும் நதி என்ன மெல்ல தழுவக்கூடாதோ மழை முகிலென தினம் சுக மழை பொழியக்கூடாதோ அழகு சித்திரம் இளமை புத்தகம் மழைக்கு தயா மயக்கு தயா கண்ணாலே ரெண்டு கண்ணாலே